நீ யாரு நாரியனும் எந்தெந்து நான் துடிவெனும் நீ எல்லோ நான் திடியனும் நினகெந்தே நான் நிடிவெனும் நின்னத நீ கேளுதா நீ யாரு நாரியனும் நீ எல்லோ நான் திடியனு நினகெந்தே நான் மிடிவெனு நின்னத நீ கேளுதா நீ யாரு நாரியனு முஞ்சானே மஞ்சேனு நீனு தேனாட சிரிஹம்சவேனு முஞ்சானே மஞ்சேனு நீனு தேனாட சிரிஹம்சவேனு யாரு நாரியனு நா துடியனு நீ எல்லோ நா திடியனு நினகெந்தே நா மிடிவெனு நின்னதனே கேளுதா நீ யாரு நாரியனு விசிலினலி